பொட்டு வைத்த ஒரு வட்ட நில, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நில. பொட்டு வைத்த ஒரு வட்ட நில, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நில. என் மனதில் அம்பு விட்ட நில, இது எட்ட நின்று என்னை சுட்ட நில. வாழ்நாள்தோறும் தினந்தான் காதோறும் பாடல் கூறும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நில, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நில. என் மனதில் அம்பு விட்ட நில, இது எட்ட நின்று என்னை சுட்ட நில. இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா.